பாட்டும் சேரும் போது பாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும். அந்த வானம் வாழ்த்தும் கோபம் காத்தும் சேரும் போது பாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. சேரும் போது பாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. சேரும் போது பாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். முத்து முத்து தீபம் நித்தமொழி வீசும். அந்த வா